சோலை மலரே நெஞ்சை தாளாட்டும் நீலக்குயிலே, நானும் உங்கள் ஜாதி கானக்குயிலே, ஞானம் உண்டு பாட கானக்குயிலே, உன்னை போல நானும் குவித்திரினே, உச்சி மலை மீது தாவித்திரினே, சோலை மலரே நெஞ்சை தாராட்டும் நீலக்குயிலே, சோலை மலரே. வந்தாரே வாழ வைக்கும் செந்தமிழர் நாடு, வத்தாத பாட்டு செல்வம் வாண்டிடும் வீடு, தென்னாட்டு கிராமம் எங்கும் தென்றல் எனும் காற்று, தெம்மாங்கு பாடி செல்லும் தாளமும் போட்டு, ஏத்தம் இட்டு பாட பாட்டும் இருக்கு, ஏறு கட்டி பாட பாட்டும் இருக்கு, நாத்து நட்டு பாட பாட்டும் இருக்கு, பாட்டுத்தானே பாட்டன் சொத்து நமக்கு. இந்நாளும் ஓ என்னாலும் நம் செல்வங்கள், சோலை மலரே நெஞ்சை தாளாட்டும் நீலக்குயிலே, நானும் உங்கள் ஜாதி கானக்குயிலே, ஞானம் உண்டு பாட கானக்குயிலே, உன்னை போலே நானும் குவித்திரிவே, உச்சி மலை மீது தாவித்திரிவே, சோலை மலரே நெஞ்சை தாளாட்டும் நீலக்குயிலே. செவ்வானம் பூமி எல்லாம் நல்வரவு கூறும் சங்கீதம் பாடிக்கொண்டு நான் வரும் நேரம், சில்லென்று வாடை வந்து என்னை தொட்டு ஓடும், சிங்காரச் சோலை என்னேல் பூமழை தூரும், மேகம் இந்த ஊரில் மண்ணில் வருது, மோகம் கொண்ட மண்ணை முத்தம் இடுது, முத்தம் கொண்ட குயிலே, ஞானம் உண்டு பாட கானக்குயிலே, உன்னை போலே நானும் குவித்திரிவேன், உச்சி மலை மீது தாவித்திரிவேன், சோலை மலரே.